அட சித்தப்பா இது செட்டப்பா அவ மாத்துவா எங்கிட்டப்பா. அட எங்குது எங்குது மனசு, அட எங்குது எங்குது மனசு. அட டிக்கெட்டா இல்ல கிரிக்கெட்டா இல்ல நோ போல ஒரு விக்கெட்டா. அட எங்குது எங்குது மனசு, அட எங்குது எங்குது மனசு. மார்னிங்கு மிஸ் கால் விட்டாடி, ரெண்டு வாட்டி மிஸ்ஸு பண்ணேண்டி. அதுக்கு அவ டேட்டிங்க பேர்ல மீட்டிங்க போடுவா டவுசர் கிளியுண்டி. ஆயிரத்தில் ஒருத்தனு நான் என்ன நான் சொல்லவ மாட்டேண்டி. ஆயிரத்தில் ஒருத்தியும் நீ சத்தியம கிடையவ கிடையாதுடி. டச்சு டச்சு பண்ண மாட்டேனே, ஆனா ஒட்டி ஒட்டி ஃபாலோ பண்ணுவேனே. நிறம் பஞ்சு முட்டாய் போல் உன்ன பிச்சு பிச்சு பிச்சு தின்னுவனே. அடி ஃபில்டர் காப்பி போல் ஏன் இதையும் அதை ஃபில்டர் பண்ணி நீ அடிக்கிறிய, என்ன மெல்ட் பண்ணி நீ வைக்கிறிய. ஓ மெத்த மடியில நான் கிடக்க, வெறும் பெத்து பேப்பர் போல நான் தெரிய, அதில் வட்ட வண்ணமா நீ வரைய. சித்தப்பா இது செட்டப்பா அவ மாத்துவா எங்கிட்டப்பா. அட எங்குது எங்குது மனசு, அட எங்குது எங்குது மனசு. அட டிக்கெட்டா இல்ல கிரிக்கெட்டா இல்ல நோ போல ஒரு விக்கெட்டா. அட எங்குது எங்குது மனசு, அட எங்குது எங்குது மனசு. தானே நானே தந்தானு நானே தந்தானு நானே தந்தானு நானே நானே தந்தானு நானே reminiscing all the time, so bless your mind. True love ain't no crime, girl. Yo, I need to find a rehab ASAP. Addicted to you like a retard. Play tag with me till I'll be running from you. Blink twice, I'll be running with you. Daddy padam papama Netflix channel pal kachava Horlicks kudika kudita na hat trick adika kick adika ye sambalo 30,000 வந்திடும். உன் கேட்டில் வாகனம் பீச்சுக்கா இல்ல ஷாப்புக்கா, ஏ சொல்லடி ஏ கண்மணி. நானே கண்மணி, ஏ கண்மணி. உசிர போனாலும் நீ ஏ கண்ணே கண்மணி. நானே உசிர போனா மாத்துவா எங்கிட்டப்பா. அட எங்குது எங்குது மனசு, அட எங்குது எங்குது மனசு. அட டிக்கெட்டா இல்ல கிரிக்கெட்டா இல்ல நோ போல ஒரு விக்கெட்டா. அட